శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవదేవాశ్చకారాజ మహాదేశికాయ నమః శ్రీమతే బకులభూష మహాదేశికాయ నమః శ్రీమత్యై ఘోతాయై నమః సీతరంగమగనందిని హేమాంజనాయికా సమేత శ్రీదేవనాథపరబ్రహ్మణే నమః రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యపూరణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం శ్రీరందుతో పులు త్రివేంకటముడయాన్ పారందచ్చొన్న పడముడయుల్ ఓర్ ఒండుదానేయమయాదో తారణియల్ వాళ్వార్కు వానేరప్పో మడవం వాళ్వు శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి వయర్పుగల్ విల్లిపుత్తూరాడిప్பூரம்மேன்மேலும் கவிளங்கவிட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனாக்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனு கருள் செய்தியே சிமிச்சை கோதாயை நமஹா. இன்று அற்புதமான நன்னாள் திருவாடிப்பூரம். நம்மளுடைய பெரியபிராட்டியாரே கோதாபிராட்டியாய் அயோனிஜையாய் இந்த பூமியிலே அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் உய்யும் பகை எது என்று தன் திருவாக்காலே பல அற்புத விஷயங்களை திராவிட பாஷையிலே அனுகிரகம் பண்ணியிருக்காள். ஸ்ரீ ஆண்டாளுடைய அவதாரமானது அத்யற்புதம். கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்னும்படி தான் இடச்சேரியிலே பிறந்து வளர்ந்து உங்களில் ஒருவன் என்று காண்பித்து கர்மயோகம் பக்தியோகம் ஞானயோகம் இந்த விஷயங்களாலே என்னை அடைவது கடினம், அதனாலே சுலோகமான சரணாகதி மார்க்கத்தை உபதேசிக்கிறேன் சொல்லிட்டு அத்தியுதமான கீதையை நமக்கு பெருமாள் கொடுத்தார். சர்வதர்மான் பரித்தஜ மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜகா அப்படின்ட்டு அர்ஜுன முன்னிட்டு பெருமாள் நமக்கு பொக்கிஷமான கீதையை கொடுத்தார். சில பேர் கேட்டா சில பேர் அதை கேட்க முடியல. திருப்பி திருப்பி இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படின்ட்டு மாறி மாறி பலவிரப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் என்ற ரீதியிலே ஒரு சன்மார்க்கத்துக்கு வர முடியாத இந்த ஜீவாத்மா எல்லாரும் திருப்பி பிறந்துருக்கு. அந்தமிலா பேரின்பமான வீடு பெருநாட்டிற்கு வரும் வழியை இவா சரியா தெரிஞ்சுக்கல. அவ்வளோ இறங்கி வந்து தேர்க்காலிலே நின்று அர்ஜுனை வியாஜியமா வச்சு நான் கீதை சொன்னேன், கேட்கும்படியா இல்லையேன்னு பெருமாள் திருவுள்ள கலக்கம். அப்போது பிராட்டியார் அடியேன் போய் இந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னு சிரசா வகிச்சு அவள் இந்த நம்முடைய பூமி பிராட்டியா சிவில்லிபுத்தூருளே விஷ்ணுஜித்தராகிய பெரியாழ்வார் கல்பசூத்திர வியாக்கியாதா என்று அருளப்பட்டவரான அந்த ஆழ்வாருடைய நந்தவனத்திலே திருத்துழாயின் இடமாக கலியுக வருஷம் 98 போது நலவருஷத்திலே ஆடி மாசத்திலே சுக்லபக்ஷ சதுர்த்தியிலே ஒரு செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்திலே இந்த பிராட்டி அயோனிஜையாய் அவதாரம் செய்தாள். அரங்கனுக்கு துழாய் மாலை சூடி மகிழ்ந்தாள், பூமாலை சூடி கொடுத்தாள், சூடி கொடுத்த நாச்சியார்னு பெயர் பெற்றாள். மாலையை சூடுவது மட்டுமில்லாமலே பாமாலையும் சூடி திராவிட பாஷையிலே திருப்பாவை என்ற அற்புத வேதசாரத்தை நமக்கு கொடுத்து அதற்கு பிறகு தன்னுடைய திருவாய் திருமொழியாக நாச்சியார் திருமொழி என்று அருளப்பட்டதான 143 பாசுரங்களை கொண்டதான நாச்சியார் திருமொழியும் நமக்கு அனுகிரகம் செய்தாள். எல்லாமே எம்பெருவானை பற்றி கண்ணன் மீர் கொண்ட காதல் ரசம் நிறைந்த காதல்னா என்ன பக்தி, அந்த ரசம் நிறைந்த பாசுரங்கள். இந்த நாச்சியார 10 திவ்ய ரசங்களை இந்த பாசுரங்களிலே மங்களாசாசனம் செய்திருக்காள். கோதையின் அவதாரம் ஆயிடுத்து, ரொம்ப பெரியாழ்வார் பரம பக்தியிலே இருந்தவர், எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்தவர், அவருடைய திருமகளாய் செல்வ சீமாட்டியாய் இந்த ஆண்டாள் நாச்சியார் வளர்ந்து வரா, அந்த கதை எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப விஸ்தரித்து சொல்ல வேண்டாம். பெருமாளத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு ஆண்டாள் நாச்சியார் வாக்கு. அப்பாட்ட சொல்றா, அதாவது வேற யாருக்கான புருஷாளுக்கு என்ன வரன் பார்த்தாக்கா நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சாதிக்கிறார். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் யார் வீட்டுக்கான வெத்தலவாக நீ எடுத்துன்னு போனா அப்பா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், பெருமாளத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியானது அந்த பெருமான் மேலே, அந்த பகவான் மேலே, கிருஷ்ணன் மேலே, அரங்கன் மேலே அதீதமான அந்த கல்யாண வேட்கையோடு இந்த ஆண்டாள் நாச்சியார் வளர்ந்து வரா. அதனாலே தான் சூடி கொண்ட மாலையை அரங்கனை சூட வைத்து அவனுக்கு அது அதிபோக்கியமாக இருக்கும்படியாக பண்ணினவள். அதனாலே சூடி கொடுத்த நாச்சியார் என்று திருநாமத்தை பெற்றாள் இந்த ஆண்டாள் நாச்சியார். சரித்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் பெருமாளை ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிண்டா, பெருமாளும் கூட வராம இருந்தான், கூப்பிட கூப்பிட கதறினா, அந்த கதறல் எல்லாம் அவருடைய பாசுரங்களை வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கா ஆண்டாள் நாச்சியார். அதற்கு முன் திருப்பாவை என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தாள். பெருமாள் எப்படி கீதை கொடுத்தாரோ அதன் மேலே 700 ஸ்லோகங்கள் பகவத்கீதை ஆண்டாள் நாச்சியார் பண்ணது. திருப்பாவை என்றதான சகல வேத சாரம் உபனிஷத் சாரம்னு பெரியவா சொல்லுவா. என்ன வேதத்தை சொல்லிருக்கோ அதைதான் ஆண்டாள் நாச்சியார் எளிய தமிழிலே நாம் அறியும்படி புரியும்படி சாமானிய மக்களும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பாஷையிலே பரம கிருப்பையோட அனுகிரகம் பண்ணாள் இந்த ஆண்டாள் நாச்சியார். திருப்பாவை வருஷா வருஷம் யுகமா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விதமான அதிகாரிகள் அவாவாளுக்கு அவ ஆச்சாரியால் எப்படி அந்த விஷயத்தை போதித்து வைத்தார்களோ அதை போல அதை ஒட்டி அவ வந்து திருப்பாவைய உபன்யாச ரீதியா சாதிச்சுட்டு இருக்கா. இந்த திருப்பாவில என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா ரொம்ப கடைஞ்சி எடுக்கணும், எது ரொம்ப பரம தத்துவம் அப்படி என்ன வேதத்தை ஒடிஞ்சு கடைஞ்சி எடுக்கணும். ஆனா இந்த ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணா, வெறும் சுலபமாக முதல் பாசுரத்திலே வச்சா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னா, பறை பெறுவதற்கு யாரை நாம் நாடி செல்ல வேண்டும் என்று சம்சயம் நிறைய இருக்கும்போது எடுத்த உடனே ஆன்சர் கொடுத்துட்டா, சீமன் நாராயணன் ஒருவனே நமக்கு பறை தருவான், அவனை நாம் நாடி செல்ல வேண்டும் என்று சொல்லி தான் எம்பெருமானை விவாகம் செய்ய வேண்டும். அந்த காத்யாயினி விரதம் போலே கிருஷ்ணாவதாரத்தை அவ அனுஷ்டித்தது போலே நாமும் இங்கு அச்சையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை காதல் கொண்டு விரும்பி அவனுக்கு ஒரு நோன்பு நோக்க வேண்டும் என்று இவர்கள் திருவுள்ளப்பத்தி திருப்பாவையிலே முதல் ஐந்து பாசுரங்களிலே நோன்பிற்கான விஷயங்களை ஆண்டாள் நாச்சியார் சாதிச்சா. அடுத்து தான் மட்டும் நோன்பு நிற்காமல் தன்னுடைய சக தோழிகளையும் கூட்டுண்டு அந்த கிருஷ்ணனை திருமஞ்சன மாற்றத்துக்கு ஒவ்வொரு இல்லமா சென்று கூட்டுண்டு போயிட்டு இருக்கா. உள்ளும் சிலம்பினகான் பாசுரத்திலேருந்து அந்த எல்லை இளங்கலிய பாசுரம் 15 பாசுரங்க மொத்தமா 10 பாசுரங்கள்ல ஒவ்வொரு நாயகியும் தோழியையும் எழுப்புறா. சில பிரிவா ஒவ்வொரு ஆழ்வாரையும் எழுப்புவதாகவும் ஐதீகம் உண்டு என்று சாதிச்சிருக்கா. சிறு உபன்யாசங்களிலே ஒவ்வொரு தோழியா எழுப்பின்றவரா, மாமான் மகளே அப்படின்னு சொல்றா, ரொம்ப செல்வ சிறுமின்னு சொல்றா, ரொம்ப வேண்டப்பட்டவளே ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோன்னு சொல்றா, பறவைகள்லாம் எழுந்திருத்து நீங்க எழுந்திருக்கலையேன்னு கூட்டு அவளை எழுப்பிண்டு பெருமாள் கைங்கிரியத்தை கூட்டுன்னு போறா. அப்புறம் வந்து பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாள் எங்கு உறங்குறோன்னு அங்கு சென்று வாயில் காப்போனை எழுப்பி நாயகனாயின் தகவருடைய கோயில் காப்பானே கொடித்தோண்டும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் என்று எழுப்பி. ஏன் சொன்னா நம்ம சன்னதிக்கு பெருமாள் சேவிக்க போறோம், நேரா பெருமாளை சேவிக்க போய் நேரா சன்னதி போற தப்பு. துவயஸ்தம்பத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு எதிரே கருடாழ்வார் ஏழு இருப்ப சன்னதியில் அவரட்டு அவரை சேவிச்சு அவர் உத்தரவு வாங்கிட்டு ததானந்தரம் பாரபாலகாலை சேவிச்சுட்டு தான் பெருமாளை மூலஸ்தானத்தில் போய் சேவிக்க. இதுதான் சிஷ்டாச்சாரம் தெரிவா வச்சிருக்கா. இன்னைக்கும் சில பெரியவா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. நம்மளால முடிஞ்சலே யதாசக்தி நாமளும் அந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலே பெருமாள் அம்பரமே தண்ணீரே சோரேரஞ்சு எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரான்னு 17வது பாசுரம் திருப்பாவையில். அதனாலே அம்மா அப்பா பல்ராமன் அதுக்கு நடுவில் கிருஷ்ணன் அங்க சயனஞ்சம் பண்ணிட்டு இருக்கார். இப்படியானது அந்த பாசுரங்களே பெருமாளையே எழுப்பி நீ நீதாட்டத்துக்கு வர வேண்டும்பா, எங்களுடைய ஆர்த்தத்வனியை செவிமடுத்து நீ கேட்க வேண்டும் என்று பெருமாளுடைய முறையிட்டு பெருமாளை கூட்டின் போய் ஒரு சிம்மம் எப்படி எழுந்து வருமோ, மாறி மணமுழஞ்சில் மண்ணை கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிர் பங்க வெப்பாடும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, அப்படி புறப்பட்டு வா அப்படின்னா. நீ யாருன்னு கேட்டா பூவை பூவண்ணா அப்படின்னு சொன்னான். ஒரு சிம்மம் ராத்திரி குகையில தூங்கிட்டு அந்த பிமால சோம்பல் முறிச்சு எப்படி எழுந்து வருமோ அதை போல நீனும் வா, சிம்மம் போல நடை போட்டு வா அப்படின்னு அந்த பெருமாளை எழுப்பி எம்பெருமாடிய திருவடிய மங்களாசாசனம் பண்ற அன்றி உலகமளந்தால் அடி போற்றி செந்தங்க தெந்திலங்கை சேர்த்தா திரள் போற்றி கொண்ட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்டு குடிலா எரிந்தாய் கடல் போற்றின்னு சொல்லு. எம்பெருமாடிய திருவடி மங்களாசாசனம் பண்ணும்படியாக திருக்கையும் மங்களாசாசனம் பண்றா ஆண்டாள் நாச்சியார் அந்த பாசுரத்திலே. அப்புறம் கிருஷ்ணாவதார பெருமை ஒருத்து மகனாலே சொல்லி அப்புறம் கூடாரையிலே எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கறவைகள் பெண் சென்ற காணம் சேர்ந்துண்போம். நாங்கள் வந்து அறிவு ஒன்றும் இல்லாத இடவாச்சியரப்பா, நீயே அனுகிரகம் பண்ண வேண்டும் சொல்லி என்ன பலன் வேணுமோ அதை சித்தஞ்சிறுகாலையில கேட்கறா. சித்தஞ்சிறுகாலே நாங்கள் வந்து உன்னை சேவித்தோம், உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கிருப பண்ணி கேளு என்ன சொல்றோம்னு கேளு கேளாயின்னு சொல்றா. இப்படி சொல்லி 30வது பாசுரத்திலே வங்கக்கட கிரந்த பாசுரத்தை இந்த கிரந்தத்தை தலை கட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியா திருப்பாவையிலே. அங்கே முதல் பாசுரத்தை நாராயணனே நமக்கே பறைதருவான் என்று அருளி செய்த நாச்சியார், உந்தன்னோடு உறவு நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, நாங்கள் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை, நாங்கள் எதுவும் தெரியாது இடக்கை வழக்கை தெரியாத ஆச்சியரப்பா, நாங்கள் சிறுபேரிட்டு அடைத்தனமும் சீரியருளாதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அந்த இடத்துல அந்த உறவானது இருக்கு பெருமாளுக்கு. ஏன்னா நாராயணனே நமக்கே பிறதருவான் கைஞ்சரமும் அந்த திருவடிக்கேன்னு காட்டி திருப்பாவையிலே கிருஷ்ணன் என்ன கீதையில சொன்னவரோ அந்த சரணாகதி தத்துவத்தை இங்கே உபனிஷத் கருத்துக்களாக ஆண்டாள் நாச்சியார் கொண்டு வந்து திருப்பாவையை நமக்கு அத்யத்புதமாக காட்டிட்டு போயிருக்கா. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை மட்டும் சாதிக்கல, நாச்சியார் திருமொழி என்பதான 143 பாசுரங்கள் தான் எம்பெருமான் மேல் காதல் கொண்டு இருக்கும் போது எம்பெருமானுக்கிட்ட போக முடியல, எம்பெருமான் ரொம்ப என்ன படுத்தி எடுக்கிறான். அதனாலே ஒரு இன்னொரு திருமொழி அனுகிரகம் பண்ணார் தாவிட பாஷையிலே, நாச்சியார் திருமொழி என்ற திருநாமம். அந்த திருமொழியானது 14 பாகங்களா இருக்கு. முதல்லேந்து தையொரு திங்கள்லேந்து ஆரம்பிச்சு கடைசியில கடைசி பதிகம் வரைக்கும் 14 பாகங்களா கொண்டு போயிருக்கா. ஒவ்வொரு பாகத்தில ஒவ்வொரு தசகத்திலையும் ஒவ்வொரு விதமான ரசங்கள். முதல் தசகத்திலே ரொம்ப ஹைலைட்டா சொல்லணும்னாக்கா, எப்போவா ஒன்னதான் நினைச்சுட்டு இருக்கேன்பா, உன்னை தவிர திருமணம் புரியுவதற்கு எனக்கு யாரிடத்திலும் விருப்பம் இல்லை. அதனாலே மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே சொல்லிட்டு பெருமாள் மன்மதன் சொல்லி மங்களா சாசையும் இந்த ஆண்டாள் நாச்சியார் பண்றார். ஏன்னா எல்லாரும் திருப்பாவை அர்த்தங்களை ரொம்ப விஸ்தாரமா கேட்டிருப்பீங்கோ. ஒவ்வொரு தனுர் மாசத்திலையும் ரொம்ப ரொம்ப அதிகாரிகள்லாம் கொண்டு திருப்பாவை உபன்யாசம் நடக்க உபயோகமா பண்ணிட்டு இருக்கா. அற்புதமான ரசங்கள் திருப்பாவலையை சொல்லியிருக்கா, எல்லாம் கேட்டு. ஏன்னா இந்த தமிழின் அழகு ஆண்டாள் நாச்சியார்கிட்ட ரொம்ப அதிகம். அவருடைய திருத்தகப்பனாரை விட ஆண்டாள் நாச்சியாருக்கு தமிழ ரொம்ப ஈடுபாடு. இந்த ழகரம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கையாண்டிருக்கு ஆண்டாள் நாச்சியார். ஏன்னா அவருடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார் திருமொழியிலே குடலிழண்டு சுருண்டேறிய குஞ்சி கோவிந்தனுட கோமளவாயில் குழல் முழஞ்சுகளோடு குடித்து கொழித்திழிந்த வமுத புனல் தன்னை குழல் முழவம் விளம்பம் புதுவைக்கோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார் குடலை வென்ற குளிர் வாஜினராகி சாதுகோட்டியுள் கொள்ளப்படுவாரேன்னு சாய்ச்சார் ஒரு பாசுரத்துல. அது என்னன்னா எம்பெருமானுடைய குழல் ஊதும் அந்த அழகு, இந்த குழலினாலே வந்து குழல் ஓசையினாலே எப்படி வந்து எல்லாம் மெய்மறந்து போனார்கள் என்று பெரிய பெரியாழ்வார் சாதிச்சிருக்கார். ரொம்ப அந்த தசகம் ரொம்ப மனசை உருக்கக்கூடிய தசகம். அது அப்படியே அப்படி சொல்லணும்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு நம்ம கூட்டுன்னு போயிடும். அந்த தசகம் நாவலம் பெரிய தீவுன்னு திருநாமம் அந்த தசகத்துக்கு 3 6 திருவாய்மொழி. அதிலே உண்டான கடைசி பாதை இதுல இந்த பாசுரத்தில விசேஷார்த்தம் என்னன்னு நம்ம யோசிச்சாக்க, இந்த ழகரத்தை வந்து இந்த பாசுரத்துல 10 தரைக்கு மேல உபயோகப்படுத்திருக்கார். ஆனா ஆண்டாள் நாச்சியார் பாங்க ஒரு படி மேல போன அப்பா விட குட்டி 16 அடி பாயும் சொல்வாளே. அதை போல இவள் திருப்பாவிலே ஆழிமனை கண்ணா பாசுரத்துல 11 முறை உபயோகப்படுத்திருக்கா அந்த ழகரத்தை. அந்த பாசுரத்தை நீங்க சேமிச்சு இந்த ஸ்ரீகோசத்தை கையில வச்சுனா இந்த ழகாரம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 11 இடத்துல வரும். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் பொக்க முகந்த குடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோருடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் புரி போல் நின்றதென்று தாடாதேசார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். இது 4 பாசம் திருப்பாவையில. இதிலே ழகரம் அதனால 11 முறை உபயோகப்படுத்திருக்காள் ஆண்டாள் நாச்சியார். தமிழுடைய சிறப்பு காட்டுறா இந்த இடத்துல. இன்னும் நிறைய சொல்லின்னு போலாம். அதே மாதிரி இந்த வங்கக்கடல பாசுரத்திலே ஸ்ரீமகள் திருமகள் சப்தம் திரு சப்தம். கலியன் வந்து தேரந்தூர் பாசுரத்திலே திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரச செய்ய கண்ணா அப்படின்னு ஒரே விரலே 2 திரு போட்டு சொன்னார் ஆண்டாள் நாச்சியார். பார்த்தனா அந்த 30 பாசுரத்தில் திருப்பாவையிலே 4 திரு என்ற பதம் வந்திருக்கு. திருமுகம் அப்படின்னா செல்வ திருமாலால் அப்படின்னா செல்வம்னாலே திருன்னு அர்த்தம், விராட்டின்னு அர்த்தம். திருமாலாலையும் ஒரு திருக்கு. அடுத்து திரு அருள் பெற்று இன்புரு வரம்பா அவாய் முடிக்கிறா இல்லையா, அங்கே ஒரு திரு இருக்கு. இப்படியானது அந்த தமிழை கையாளும் விதம் திருப்பாவையிலே அற்புதமாய் இருக்கும். நிறைய திருப்பா உபன்யாசம் எல்லாம் கேட்டுப்பீங்க இல்லைன்னு சொல்லல. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இந்த நாச்சியா திருமலை யாரும் டச் பண்ண மாட்டேன். வாரணமாயிரம் மட்டும் ஹைலைட் ஆகும், தவிர மற்ற ரசங்கள் எல்லாம் வெளில வருதில்லை. அதனால இன்னைக்கு அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசலான்னு ஏதோ ஆண்டாளுடைய உத்தரவு மாதிரி தெரியுது இன்னைக்கு. அப்படியானது இந்த நாச்சியாதிருமையிலே முதல் தசகத்திலே மானிடவர்க்கென்று பேச்சுப்படல் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று ஆண்டாள் நாச்சார் பெருமாள் மன்மதன் சொன்னான். ஏன்னா சாட்சாத் மன்மதன் பெருமாள் ஒருவன் தான், எல்லா மன்மதனையோட ரொம்ப பெரிய மன்மதனானவன் நம் பெருமாள்னு இங்க காட்டுறான். நான் பாகடல் வண்ணனுக்கே பணி செய்ய வேண்டும், தொழுது முப்போது முன்னடி வணங்கி தூமலருதோய் தொழுதேத்துகின்றேன். பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழப்பெறாவிடில். அவனுக்கு நான் பணி செய்து வாழ வேண்டும் ஆண்டாள் நாச்சாவிடும். எப்படின்னா பழுதின்றி பார்க்கடல், அந்த கைங்கரத்தே ஒரு தோஷம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான தோஷமில்லாத கைங்கரத்தை பார்க்கடல் வண்ணனுக்கு நான் செய்ய வேண்டும் என்பதானது ஆண்டாள் நாச்சா திருவுள்ளம். இங்கே அப்படி நான் கைங்கரியம் பண்ணாட்டா என்ன பண்ண, அழுதுவேன் அலற்றுவேன். என்ன பண்ண முடியும், இந்த கைங்கரியத்தை அவனே அனுகிரகம் பண்ண வேண்டும் சொன்னா அதுவும் அவனது இன்னருளே. கைங்கரியத்தை அவன்தான் அனுகிரகிக்க வேண்டும், நான் இந்த கைங்கரியத்தை குற்றம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் பாகவத காஷ்டை அந்த இடத்துல. இப்படியானது இவருடைய அந்த பெருமாளுடைய மீதான அதீதமான காதலானது இருந்திருக்கு ஆண்டாள் நாச்சார் இடத்திலே. அப்புறம் 9000 தசகத்திலே சொல்லிட்டு வரா, பெய்யுமா மிகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாயமந்திரம் தான்கொலோ. உன்னுடைய பேச்சானது கிருஷ்ணாவதாரத்திலே மயக்கிறது பயங்களை, உன் பேச்சு மட்டும் மயக்கல உன்னுடைய செய்கையும் மயக்கிறதுன்னு சாதிக்கிறான் நாச்சியார். பெய்யும் மாமுகில் போல் வண்ணா பெரிய முகில், மழை பெய்ய போறது எப்படி முகில் கருத்து கடக்குமோ அப்படி போல இருக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா, உந்தன் பேச்சும் உன்னுடைய வார்த்தையும் செய்கையும் உன்னுடைய கிரியைகளும் எங்களை, என் ஒருவனை மட்டுமில்லை என்னை போல இருக்கக்கூடியதான் அனைத்து ஸ்திரீகளுக்கும் ஒரு மயக்கத்தை உண்டாக்கி மையல் உண்டாக்கி ஒரு மந்திரம் செய்வது போல உன்னுடைய திருமுகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்ற. நீ வரல, எங்களுக்கு உண்மையில கோபம் இருக்கு, நாங்கள் சிறுவிடு கட்டி விளையாடுகின்றோம். என்ன சிறுவிடுனா, சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த மண்ணில் வந்து கூச்சி வச்சு விளையாட, நீ பீச்சு கூட்டுன்னு போனீங்கன்னா பசங்களை மண்ணில் வீடு கட்டி அது விளையாடும். அப்படி விளையாடும் போது இவா வாசல்ல கோலம் போட்டு பண்ற மாதிரி, நம்ம ஆங்கல்ல பண்ற மாதிரி இந்த பசங்களும் ஒரு துணி பண்ணும். அந்த இடத்துல வெள்ளனும் மணல் கொண்டு சித்தில் விஜித்திரப்பட வீதி வாய் தெள்ளி நாங்கள் இழைத்த கோலம் அழித்து ஆகில முந்தன்மேல். இப்படி இவா பண்ணெடுக்கும் போது கிருஷ்ணாவதாரத்துல இதெல்லாம் அந்த கோபஸ்திரிகள் எல்லாம் பண்றா. இத பெருமாள் குருகுருன்னு ஓடி வந்த காலல அந்த கோலத்தையும் அழிச்சுட்டு அந்த வீட்டையும் காலை மிதிச்சுட்டு போயிடுவாராம். இவ கஷ்டப்பட்டு கட்டிருப்பா, கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருப்பா, வந்து கிடுகிறது எல்லாம் இந்த கிருஷ்ணனுடைய குழந்தை துஷ்ட குழந்தை அழிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, கோபம் வரமா வராதா? அப்படி அழித்து ஆகிலும் நீ வந்து அப்படி பண்ணாலும் உந்தன்மேல் உள்ளமோடி உருகல் அல்லால் உன்னை நோக்கி எங்களை உள்ளமானது உருகும் அப்பா. உரோடம் ஒன்று விலோம் கண்டாய், ஒரு கோபமும் பேரில் இல்லை. ஏ கள்ள மாதவா கேசவா, உன் முகத்தன கண்கள் அல்லவேன்னு சாதிக்கிறா ஆண்டாள் நாச்சா. நீ இப்படி எங்களுக்கு இம்சை கொடுத்தாலும் இதை நாங்கள் ரசிச்சு உன் மேலே, நீ கள்ளனாயிருந்தாலும் நாங்கள் உண்மையான பிரீத்தி வச்சிருக்கோம்ப்பா. அதனாலே உண்மையிலே காதல் தான் ஜாஸ்தியாருது, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு நாச்சார் விளிம்புறா அந்த இடத்துல. அதே மாதிரி கோழி அடைப்பதன் தசகம், தெள்ளியா தசகம், இல்ல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், நீரிழியே நீங்கயக்கின்றோம் நீடி அல்லாதன செய்தாய், ஊரகம் சாலவும் செய்தால் ஒழியெல்லாம் உணர்வானே, ஆர்வம் உனக்கே உடையோம் அம்மனமா காணிலொட்டார் போறவிடா எங்கள் பட்டை பூங்குருந்தேறீராதே. அங்க நீராடினுக்கும் வஸ்திரத்தை எடுத்துன்னு போயிட்டே நீ வந்து என்ன பண்றதுப்பா, ரொம்ப குளிருதே வஸ்திரத்தை கொடுத்துரு அங்க போய் நீ ஏறி போற விடா எங்கள் பட்டை எங்க பட்டாடை எடுத்துக்கொண்டு மரத்து மேல போய் ஏறி இருக்காதப்பா குடு அப்படின்னு பெருமாளுடைய லீலைய சொல்றான் அந்த இடத்துல. அப்புறம் பெருமாளுடைய பொன்னடிய சேவிக்க வேண்டும் மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபத்தோர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையல் கண்ணின துஞ்சா. மென்னடை அன்னம் வில்லிபுத்தூருக்கு விசேஷம் சாய்க்கிறாங்க. மெதுவாக நடந்து போகக்கூடிய அன்னங்கள் நிறைய இருந்து விளையாடும் வில்லிபுத்தூர். அந்த வில்லிபுத்தூர்ல உரைகின்ற எம்பெருமான் ரங்கன் இருக்கான். அவனுடைய பொன்னடியை திருவடியை செவிக்க வேண்டும் என்பதான் ஒரு அவா இருக்கு. காண்பது என்றோர் ஆசையினால் அவா இருக்கு இவாளுக்கு. என் அப்படி உன் திருவடியை சேவிக்காது என் கண்களுக்கு தூக்கம் இல்லை அப்பா அப்படின்னு நாச்சியார் சாதிக்கிறார். இந்நடிசலோடு பாலமுது ஒட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்குவாய். இப்படி குயிலும் இந்த கிளியும் ஒன்னா சேர்ந்து தோழமை கொண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் வரவேண்டும் என்று கூவு அப்படின்னு அந்த கிளியினிடத்திலேயும் குயிலிடத்திலேயும் ஹண்டார் நாச்சியார் ஒரு விண்ணப்பம் பண்றார். ஆனா பெருமாள் ரொம்ப கதறா, பெருமாள் வரலையே வரலையேன்ட்டு, பெருமாள் இவட கதறலை இன்னும் கொஞ்சம் கதறட்டோன்ட்டு பெருமாள் பேசாம இருக்க அதனால ஒத்த ஒத்தரா தூது விட்டு அனுப்புறான் ஆண்டாள் நாச்சியார். அவருடைய அந்த தூதானது அவருடைய ஆர்த்த துனி எப்படிப்பட்டதான காதலை இவள் எம்பெருமான் மேல் கொண்டுள்ளாள் என்பதை வெளிப்படுத்துறது. ஏன்னா இவருடைய பாசமானது பங்கிழி வண்ணன் ஸ்ரீதரன் என்பதோரு பாசத்தகப்பட்டிருந்தேன் பொங்கொழி வண்டிரைக்கும் பொழில் வாழ் குயிலே கொறிக்கொண்டு இது நீ குயிலே கேட்டுக்கோ. இந்த பங்கிழி வண்ணனுடைய மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அப்படிப்பட்டவன் சங்கு சக்கரதாரியா இருக்கான். அவன் வரும்படியாக ஒரு கூவுதல் செய். சங்கொழு சக்கரத்தான் வர கூவுதல் பொன்வளை கொண்டு தருதல். அதனாலே நீ கிருப பண்ணி கூவுன்னு கேட்கிற அந்த குயில்களை பார்த்து. அடுத்தது கனா காண்றா தோழி ஆண்டாள் நாச்சியா. தோழியினிடத்திலே ஒரு விண்ணப்பிக்கிறா, நான் இந்த கனா கண்டேன் ஆயிரம் யானைகள் சூழ வந்து அந்த நாரண நம்பியானவன் பூர்ண பக்குடந்தோட எல்லாரும் எல்லா மங்கையிலும் ஏந்தி வந்து தோரணம் நாட்டும்படியா ஒரு கல்யாண சீன் இருக்கு அந்த இடத்துல, அதை கண்டேன் அப்படின்னு தோழியிடத்திலே உரைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இப்படி வரிசையாக நம்முடைய இல்லங்களில என்ன எல்லாம் பண்ணுவோமோ அதை ஒரு பாசுர ரீதியிலே நம்ம கொடுத்திருக்கா. இந்த வாரணமாயிரம் இல்லாத இந்த சமீபத்திலே நம்முடைய சம்பிரதாயத்திலே வாரணமாயிரம் பாடாத கல்யாணங்கள் கல்யாணங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கா தெரியுமா. ஏன்னா ஆண்டாள் நாச்சியாருடையதான அந்த அனுகிரகம் அவருடைய தமிழ் அந்த ஒலி அங்க இருக்க வேண்டும். மேற்கொண்டு சொல்லும்போது கோளரி மாதவன் கோவிந்தரன்பானோர் காளை புகுத கணா கண்ணு. ஒரு காளை வந்து காளைனா புருஷன் அர்த்தம் இங்க. அவன் வந்து என் கைப்பற்றும்படியாக ஒரு கணா கண்டேன், அந்தரி சூட்டும்படியான கணா கண்டேன். அதாவது முகூர்த்த பட்டாடை மந்திர கோடி உடுத்தி மணமாலை மணமாலை சூற்றான் எனக்கு காப்பு கட்டரா புனிதனாகிய பெருமாள் காப்பு நான் கட்ட கணா கண்டேன்னு சொன்னா. அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேன். சதிரிளமங்கையர் வந்து எல்லாம் பண்றா. மத்தளம் கொற்றது பரிசங்கங்கள் ஊதறது பெரிய முத்துப்பந்தல் கீழே மைத்துரன் நம்பியான என் மதுசூதனன் வந்து என்னுடைய திருக்களத்தை பற்றி கன்னிகாதானம் பண்ணும்படியான ஒரு கணா கண்டேனம்மான்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றா. இங்கு நல்ல வேதம் படித்தவா, மறை பொருள் தெரிந்தவா, பிரம்மம் அதாவது பெருமாள் யாருன்னு அறிந்தவா, வாயினல்லா நல்ல மரஜோதி மந்திரத்தால் பாசினை நானல் படுத்து பரிதி வைத்து காசினமா களிர் அண்ணாஹன் கைப்பற்றி தீவலம் செய்ய. அந்த அக்னியை பிரதட்சம் பண்ணும்படியாக ஒரு மந்திரம் சொல்லி அந்த கல்யாண கிரியையும் விவாகத்திலே நான் பண்ணுகின்றேன். இப்படி சொன்னவ அடுத்த பாசத்து ரொம்ப ஹைலைட்டா ஒரு விஷயத்தை வச்சா, இப்படிப்பட்ட பெருமாள் தான் நம் பிறவி துயர் இருப்பான்னு சொன்னா, இம்மைக்கும் ஏழாள் பிறவிக்கும் பற்றாவான். யாரு பற்றாவான்? எல்லா பிறவிக்கும்னா, நம்மை உடையவன் நாராயணன் நம்பி, நாராயணன் நம்பி நம்முடைய பிறவி துயர் இருப்பான், அவனே நமக்கு பற்றுக்கொம்பு, இந்த ஆவிக்கு ஒரு பற்றுக்கொம்புன்னு சாதிச்சா, செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க, சப்தபதி அம்மி மிதிக்க கனா கண்டேன். அதனால்தான் இன்றைக்கு நம்ம வைஷ்ணவ இல்லங்கள்லே இந்த கல்யாணம் வரும்போது ஆண்டாள் நாச்சார் அவளுக்கு கல்யாணம் அப்படி ஆயிருக்கு, அம்மி மிதிக்க கனா கண்டேன் அப்படின்னு சாய்க்கிறாங்க. அடுத்தது இந்த பொறிகிறதன் சொல்வாளே, பொறிமுகம் தட்ட கனா கண்டேன், அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கைவத்து பொறிமுகம் தட்டினானம்மா அப்படின்னு சொல்றா. குங்குமம் பூசறது, குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி ஜானுவாசம் இதெல்லாம் காட்டி, இந்த இப்படியானது என்னுடைய எனக்கு கல்யாணம் ஆகும்படியான ஒரு சீனையே ஒரு 10 பாசரங்களா ஆண்டாள் நாச்சா தன் தோழரிடத்திலே கனா கண்டதாக கூறுகின்றாள். கனா வந்துடுத்தே பெருமாள் வந்தானான்னு கேட்டா பெருமாள் வந்த பாடு இல்லை. சரி, பெருமாளுக்கு கிட்ட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, பெருமாளுக்கிட்ட பட்டர் இருக்கார், வேற யார் இருக்கா சுவாமினா? பெருமாளுக்கிட்ட காது கிட்ட யார் சுவாமி இருக்கானா? சங்கு இருக்கு. ஏன்னா பெருமாள் சங்கருடைய சப்தத்தின் மூலமாகவே எம்பெருமான் வந்து பிரம்மாவுக்கு சதுர்வேதத்தை உபதேசம் பண்ணதா தெரிவா சொல்லுவா. அதனால சங்கு இருக்கு. இந்த சங்கு மேல ஸ்திரீகளுக்கு ஒரு கொஞ்சம் கோபம் உண்டு. ஏன்னா இந்த சங்கானது பெருமாள்கிட்ட இருக்கு, பெருமாளுடைய அந்த அதர சம்பந்தம் இருக்கு. அது எப்படின்னு கேட்டா, பினாட்டிக்கு மட்டும் உண்டான வஸ்து அது, அதை இந்த சங்கு எப்படி எடுத்துள்ளது? அதனால சங்கின் மேல ஒரு கோபம். ஏ சங்கே, நீ பெருமாள்கிட்ட எப்படி போனேன், எனக்கு உண்டான வஸ்து நீ எப்படி சுவீகரிக்கலான்னு ஒரு கோபம் ஆண்டாள் நாச்சாருக்கு சங்கின் பேலே. அத ஒரு பாசரங்களை வெளிப்படுத்தி காட்டுறா தன் திருமொழியிலே. பெருமாளுடைய அந்த உதட்டோட ஸ்பரிசம் எப்படி இருக்கு, அந்த நாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறா. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவயும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்ல அடிவன் சங்கே. கருப்பூரம் வாசனம் எப்படி இருக்கும், கமலப்பூவின் வாசனம் எப்படி இருக்கும்? கமலப்பூனா தாமர புஷ்பம், அதனுடைய வாசம் கூட ஒரு மாதிரி நாற்றம் உண்டோ அதுக்கு. எம்பெருமாடு திருப்பவள செவ்வாயானது கோவை பழம் போல இருக்கு, அது தித்திப்பா இருக்குமா எங்களுக்கு தெரியல. உனக்கு தெரியுமே சங்கே சொல்லுப்பா, நீ பெருமாளுடைய அந்த அகரத்தின் பக்கத்துல இருக்க, நீ சொல்லு. அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, விருப்புற்று கேட்கின்றேன் ஏ சொல்லுன்ட்டு அந்த நித்திய சூரியான வெண்சங்கரிடத்துல ஆண்டாள் நாச்சார் விண்ணப்பம் பண்றா. வரிசையா சொல்லின்னு வரா. இந்த மதுசூதனுடைய வாயமுதத்தை நீ பண்ணாலும் உண்கின்றாய், உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைதான். மன்னாக நின்ற மதுசூதன் வாயமுதம் பண்ணாலும் உண்கின்றாய் பாஞ்சசன்னியமே. எப்ப பார்த்தால நீனே சுவைச்சின்றிருக்கிய பெருமாளுடைய உதட்டை நாங்கள் எப்போது சுவைப்பது அப்படின்னு கேட்கிறா. சே சங்கே, எனக்கு மட்டும் உன் பேர்ல கோபம் இல்லப்பா, இங்க இருக்க எல்லா பெண்களுக்கும் உன் மேல கோபம் இருக்கு. ஏன்னா உன்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் கடல்வண்ணன் கைத்தலத்தே. கடல்வண்ணன் கைத்தலத்தே இருக்கக்கூடியதான உலகளந்தானுடைய வாயமுதத்தை எப்போதுமே பதிவு கொண்டிருக்கான சங்கே, நான் சொல்வதை கேளு. பெண்படையார் உண்மையில் பெரும் பூசல் சாத்துகின்றார். உன்னை பத்தி ரொம்ப தப்பா சொல்ற எல்லாரும், பெண் சொல்லட ஆண்டாள் மட்டும் சொல்ல, பெண் படையார்னு சொன்னான். ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்கு உன்னை துவம்சம் பண்றதுக்கு. பண்பல செய்கின்றாய் பாஞ்சகன்னியமே, எத்தனையோ எத்தனையோ காரியம் பண்றேன் நீ, பெருமாள் பக்கத்துல உட்கார்ந்து எங்களை பத்தி சொல்லக்கூடாதா அவங்ககிட்ட, நீ இந்த அந்தஸ்து உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறா. அது மட்டுமில்ல, கிருஷ்ணாதாத்த பெருமாளுக்கு தேவிமார்கள் 16,100 பேர்னு சொல்றா. அவளுக்கு மட்டுமே உரித்ததான அந்த வஸ்துவை நீ எப்படி அந்த இடத்துல போய் எடுத்துட்ட இல்லையா? 16,000 அவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டாற் போல் மாதவன் தன் வாயமுதம். மது பருகக்கூடியதான அந்த இடமானது, அந்த தேனை பருகக்கூடியதான இடத்திலே நீ போய் எப்படி இந்த மாதவன் தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டாக்கால், நீ போய் எப்படி சாட்டத? இப்16,100 பேர் பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு வஸ்து, அந்த ஒரு வஸ்துவை அவளுக்கின் ஏகபோகமான உரிமையுள்ள வஸ்துவை, ஏ வெண்சங்கே பாஞ்சதன்யமே நீ எப்படி எடுத்துண்டாப்பா? அங்க சொன்னா செல்வ பெருஞ்சங்குன்னு சொன்னான் அந்த பாசுரத்தில் ஆண்டாள். செல்வம்னா என்ன? ஸ்ரீன்னு அர்த்தம், ஐஸ்வர்யம் அர்த்தம் இல்லையா? ஐஸ்வர்யம் சங்குக்கு எதனால ஏற்பட்டதுன்னா பெருமாளுடைய அத சம்பந்தத்தாலே ஏற்பட்டது. பெருமாளுடைய திருக்கையில இருக்கும்படியா பாக்கியத்தை பெற்றதாலே ஏற்பட்டது வெண்சங்குக்கு செல்வ பெருஞ்சங்குன்னு சொன்னான். அதாவது இன்னொன்னு சொன்னா, இந்திரன் கூட உன்கிட்ட செல்வத்துல தோத்து போயிட்டான்பா. எவன அவன் சொர்க்கத்துக்கு அதிபதியா இருக்கட்டும், அந்த இந்திரன் கூட போயிட்டான்பா. ஏன்னா அந்த இந்திரனுக்கே ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியதான ஒரு சிருஷ்டிகர்த்தா கிட்ட நீ அவரோட திருக்கையில நீ இருக்க, அதனால நீதான பெரிய செல்வ கோமான் அப்படின்னு சொல்லி இந்த பாஞ்சஜன்யத்தின் மேலே ஒரு கோபமாவே இந்த 10 பாசுரங்களை ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பதில் சொல்ற மாதிரி தெரியல, உடனே பார்த்தா திருவேங்கடம் பெருமாள் மேல அவளுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. உடனே திருவேங்கடத்துக்கு யாரு சீக்கிரமா போவா, மலை மேல இருக்க 7 மலை இருக்கே, மேகங்கள்லாம் அங்க போய் நிற்கும் திருவேங்கடத்துல மேல. சில சமயம் நம்மவே திருப்பதி போகும்போது பார்த்தாக்கா ஈவினிங் டைத்துல கிளவுடியா இருக்கும், ஏர்லி மார்னிங் டைத்துல அந்த 4 மணிக்கு கேட்டு திறந்து விடுறாள் அழிப்பிரில இருந்து. அப்ப போகும்போது பார்த்தா கூட தனு மாசத்துல பார்த்தா போயிட்டு இருக்கும், கார்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மேல அப்படியே மலை மேல அப்படியே மேகம் படர்ந்திருக்கும் அப்படியே. அதனாலே ஆண்டாள் நாச்சார் அப்போதோ செவிச்சிருக்கா போட்டிருக்கு, அவ பிராட்டி ஆச்சு எங்கிருந்தோனோ அவ்வளவுதான் செவிக்க முடியும். அதனாலே அந்த மேகங்களை பார்த்து தூது விடுற ஆண்டாள் நாச்சார் திருவேங்கடத்தான்கிட்ட, மேகங்களோ உரை நம்ம சாய்ச்சிய திருமால் திருமேனு யொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்? அப்பா மேகங்களே, பெருமாள் கடல் வண்ணன் நீர்வண்ணன் கார் மேகவண்ணன்னா சொல்றது, அந்த நிறத்தை மேகங்களோ சொல்லுங்கோ உங்களுக்கு எப்படி வந்தது? திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீன்னு கேட்டார் சுவாமி நம்மாழ்வார். அதே போல இங்க ஆண்டாள் நாச்சார் மேகங்களை பார்த்து பாசுரங்களை தொடுக்கிறா. விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே. தென்னீர் பாய் குளிர்ச்சியான நீர்பாய்கின்ற சுனைகள் இருக்கின்ற தயாசாகரமா இருக்கின்ற அந்த வேங்கடத்துக்கு என் திருமாலும் போந்தான். ஏ விண்ணீல மேலாப்பு, விண்மேலே ஒரு மேலாப்பாய் மேல் வஸ்திரமா இருக்கக்கூடிய மேகங்கள், நீங்க போய் பெருமாட்ட சொல்லுங்க, பெண்ணீர்மை ஈரழிக்கும் இது தமக்கு ஒரு பெருமையே. நீ இன்னும் என்னை பத்தி சொல்லல, அங்க திருமலையில போய் நீ தவழ்ந்த ஒரு பெருமையா உனக்கு இல்லையா? ஒரு பாகவத நீங்க கதறின் இருக்கேன், என்னுடைய கூக்குரல் கேட்கலையே பெருமாளுக்கு நீ சொல்லக்கூடாதா அப்படின்றா. ரொம்ப இதுவா சொல்றா, நான் சேவிச்சு கேட்டேன்னு சொல்லுன்றா. எங்க சொல்லலாம் ஆண்டாளாச்சா பெருமாளை சேவிச்சு கேட்டேன்னா? சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில் காள் வெங்கடத்தில் சங்கன்மா சேவடி கீழ் அடிவீச்சி விண்ணப்பம். எம்பெருமானுடைய திருப்பதி திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளுக்கு அடிவீச்சி விண்ணப்பம் சேவிச்சு கேட்கிறேன்ப்பா, ஒரு விண்ணப்பம் பண்றேன், அன்றைக்கு கடல் கடைந்தான் பெருமாள் தன் முகில்கால் குளிர்ச்சியான முகில்கால் மேகங்களே இன்னுடைய எங்கே சஞ்சரிக்கிறையோ அந்த திருவேங்கட மலைக்கு அதிபதியான வேங்கடத்தான் செங்கன்மாலாயிருக்கான் அவன் திருவடி கீழே நான் செவிச்சு கேட்கிறேன் அடிவீழ்ச்சி விண்ணப்பம் என்ன விண்ணப்பம்னு கேட்டா என் உயிர் தங்காது அவன் வந்து என்னை கைத்தனம் பற்றினாதான் எனக்கு வந்து ஆவி தங்கும் ஒரு நாள் தங்குமேல் என்ன ஆவி தங்குமென் ஒரு நாள் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு அதாவது திருவடி வந்து சீதையை பார்க்கிறார் பார்த்த உடனே சொல்லி நான் ராமதூதன் சொல்லி இந்த விஷயங்கள்லாம் வாங்கிட்டு அவள் கொடுக்கதான இந்த சூடாமணி வஸ்து எடுத்துட்டு ராமன் வந்து சொல்றார் சுவாமி பார்த்தேன் கண்டேன் சீதையை இன்னும் ஒரு மாசம் உயிரோடு இருப்போம்னு சொன்னா சீதை அப்படின்னு சாதிச்சார் பெருமாள் சொன்னார் என்னால ஒரு க்ஷணம் தாங்க முடியலையேப்பா அப்படின்னு அதே போல இங்க அண்டாள் நாச்சியார் மேகங்கள்கிட்ட சொல்றா ஒரு நாள் தங்குமேல் என் ஆவி தங்கும் என்று உரையீரு ஒரு நாள் தான் எனக்கு இந்த உயிர் இருக்கும்பா அவன் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறா அந்த மாதிரி கார்கால கார்முகிர்கால் வேங்கடத்து போர்கால தெழுந்தது பொருதவனா பேர் சொல்லி இப்படி மதயானை போரிழந்த மாமுகிர்கால்னு இந்த மாமுகில்களுக்கு ஒரு விசேஷம் போட்டு ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கான் அப்படிப்பட்டதான அதனுடைய காதலை வந்து வெளிப்படுத்தி பெருமாளை நாம் அடைய வேண்டும் என்றதான அந்த வேட்கை தாகம் ஆர்த்த துவனி ஆண்டார் இடத்து அதீதமா இருக்கு அந்த இடத்துல அடுத்து சொன்னா ஒன்பதாம் தசகத்துல சிந்திர செம்புடி தசகம் ரொம்ப அற்புதமான தசகம் இந்த தசகத்துல ஒரு பாசுரத்துக்கு பின்னாடி நம்மளுடைய விசிஷ்டாத்வைத பிரவர்த்தகர் பாஷ்யகாரர் வந்து ஒரு பாசுரத்தை ஆண்டாள் திருவுள்ளத்தை மெய்ப்படுத்தி காட்டினேர் நாரின் அரும்படில் மாதிரம் சோழ நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாயினேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறந்தவன் கார வடிசில் சொன்னேன் எரு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கொலோ அப்படின்னு பாசுரப்படியாக நூறு தடா நிறந்து திருமாலஞ்சோல் அழகருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னா பின்னாள்ல பகவத் பாஷ்யகாரர் இதை ஆண்டாளுடைய திருவாக்கை மெய்ப்பித்து காட்டினர் மாலிதஞ்சோலை அழகர்க்கு நீ இப்போ வந்து இந்த நூறு தடாவ அம்சஞ்சுட்டாக்கா இன்னும் நிறைய கொடுக்கிறேன்னு சொன்ன இன்று வந்தித்தனம் அமுது செய்திடம் பெறில் நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் நீ இப்பொழுது வந்து என்னோட ஆர்த்த துணியை கேட்டு இந்த நூறு தடாவை அம்சஞ்சுட்டீர்னா ஒன்று நூறு ஆயிரமாக கொடுப்பேன்னு சாதிச்சா பின்னாடி அப்பனா பெருமாளுக்கு நாம் எவ்வளவு நைவேத்தியம் பண்ண வேண்டும் என்று நாச்சாரோட திருவுள்ள கருத்து தெரியுது நமக்கு நம்ம பார்த்த ஏதோ ஒரு இருக்கிற அரட்டம்பளர் பால் நாலு திராட்சப்பழத்தை அம்சம் பண்ணிட்டு போறோம் ஆனா பெருமாள் அதையும் சுவீகரிச்சுக்கிறான் அவ்வளவு பண்ணணும் பெருமாளுக்கு அவன் இந்த ஜீவாத்மாக்கு அவன் பண்ணக்கூடியதான ஒரு பெருமைக்கு அந்த அனுகிரகத்திற்கு நாம் அவ்வளவு செய்ய வேண்டும் நம்மளால முடியல அதனாலே கரிய குருவிக்கணங்களே காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்களே மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகளோ சோழமலை பெருமான் துவராபதியம் பெருமான் அழிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே போய் சொல்லுங்கன்னு சொல்றா இப்படியானது ஒவ்வொரு தசகத்திலையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கா நான் வந்து எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காம பெருமாட்ட போய் சேர்ந்துட்டேன்னு என்னை ஆரம்ப பழிக்க கூடாது நீனே வந்து என்ன கூட்டுன்போ தந்தையும் தாயும் புத்தாரும் நிற்க தனி வழி போஜினாடென்றும் சொல்லு வந்தவின்னை பழிகா பரிது மாயவன் வந்துரு காட்டுகின்றான் அப்படின்னா எங்க அப்பா பத்தி யாரும் தப்பு சொல்லக்கூடாது என்னை பத்தி தப்பு சொல்லக்கூடாது நான் உன்னை விரும்புறேன் நீ ஜெகத்ரட்சகன் என்னுடைய அன்பானது உனக்கு என்னன்னு தெரியும் என் மேலே உனக்கும் ஒரு மையல் இருக்குன்னு அதுவும் எனக்கு தெரியும் அதனாலே அப்படி ஒரு பழி வந்துட்டுனா என் குலத்துக்கு தாங்காதுப்பா மாயவா வந்து உருக்காட்டுகின்றான் நீ ரொம்ப குறும்பு பண்ற குறும்பு பண்றவனா இருக்கப்பா கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வானோ மகனை பெற்ற நந்த கோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருட்கங் என்னை உத்திடுவின் அவனுடைய இல்லத்துக்கு இந்த இரவே என்னை கொண்டு சேரு குறும்பு செய்கின்ற மகனை பெற்றவதான நந்தகோபன் அவன் இல்லத்துக்கு கொண்டு கிருஷ்ணனுடைய ஆத்துக்கு என்னை கொண்டு சேர்த்துருங்கோ அப்படின்றா. ரொம்ப இவன் வந்து ரொம்ப கரிய முகில் புறமேனி மாயன், மாடு வைக்கின்ற சிறுவன், காடுவாழ் சாதி ஆகிட்டான் இவன், வீட்டிலே தங்கறதில்லை. அதனாலே இப்படிப்பட்ட பெருமாள் எனக்கு ரொம்ப பிரீதியானவன், அவங்கிட்டே கொண்டு என்னை சேருங்கோன்னு சொல்லிட்டு கேட்கிறா. இவன் பெண்ணின் வருத்தம் அறியாதவன். அந்த பதிமூணாம் தசகத்திலே ரொம்ப அற்புதமான பாசுரம், முதல் பாசுரம், கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பெய்தால் போல் புற நின்று அழகு பேசாது. இவன் போய் இந்த பெருமாளை போய் இந்த கருந்தெய்வத்தை போய் காதலிக்கிறேன்னு சொல்றாளேன்னு சொல்லும் போது, ஏற்கனவே உடல்நிலை இருக்கப்பட்டதான் ஒரு புண் மேலே புளி பெய்தார் போல இன்னும் ரொம்ப வலி அதிகப்படுத்தும் கூடிதான் ஒரு வார்த்தை. இவனும் கண்ணனும் அதை பார்த்து பெசாம இருக்கான், வந்தபாடில்லை. அதனால இவன் பெண்ணின் வருத்தம் அறியாதவன். அப்படிப்பட்ட பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் என்ன பண்ணிருக்கான், பீதகவாடையை தரிச்சிருக்கான். பெருமானறையில் பீதக வண்ணவாடை கொண்டு, அவனுடைய வண்ண ஆடை இருக்கு, என்னுடைய திருவேணி வாட்டம் தனியும் தனியும்படியாக அந்த அவன் அவன் அவன் உடுத்திக் கொண்ட ஆடை என் மேல கொண்டு போடுங்கோ வீசுங்கோன்னு கேட்கிறான் ஆண்டாள் நாச்சியார். அப்பையாவது என் தாகம் தனியுமா அப்படி என்பது. நம்ம பெருமாள் சுயம் திருமணியில ஒரு நீராட்டு வஸ்திரம் சாத்தியிருப்பா, அந்த நீராட்டு வஸ்திரம் சாத்தி திருமஞ்சனம் முடிஞ்ச பிறகு மங்களஹாரதி ஆகி தீர்த்த கோட்டி ஆகி அந்த வஸ்திரத்தை களைஞ்சு நன்னா கசக்கி உளுத்துவா, அப்புறம் பெருமாளுக்கு ஏகாந்த திருமஞ்சனாயி நல்ல வஸ்திரம் சாத்தி சேவை பண்ணி வைப்பா இல்லையா. அர்ச்சா மூர்த்தி அர்ச்ச திருமஞ்சத்திரம் பார்த்துருக்கோம் திவ்யதேசங்கள் தோறும். அப்போ அந்த திருமஞ்சன திருமஞ்சன் போது பெருமாள் தான் உடுத்திக்கொண்ட களைந்து உடுத்ததான பீதக வாடை இருக்கு, ஈரமா இருக்கும், தயிர் பால் தேனி எல்லாம் பழங்கள்லாம் பட்டு இருக்கும், அது ஒரு விமான வாசனையா இருக்கும். அப்படிப்பட்டதானது அந்த சமயத்துல சில பேர் அதை வாங்கி கண்ணில் ஒத்திப்பா, கிடைக்காது அந்த வஸ்து நமக்கு இல்லையா. அந்த வஸ்திரத்தை புரிஞ்சு கூட தீர்த்தம் எடுத்துக்கிறது ஒண்ணு, சிலது சில சமயங்கள்ல தீர்த்தம் கிடைக்காத போது, நமக்கு பெருமாள் திருமணம் தீர்த்தம் கிடைக்காத போது வஸ்திரத்தை புரிஞ்சா ஈரமாக தீர்த்தம் கிடைக்கும். அந்த வஸ்திரத்தை புரிஞ்சு உலத்துல கைங்கரியம் இருக்கு பாருங்க, ரொம்ப பெரிய கைங்கரியம், பச்சால அந்தரங்க பச்சாளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியதான கைங்கரியம். அப்படிப்பட்டதான பெருமாளுடைய அறையிலே உடுத்தப்பட்டதான அந்த ஆடை இருக்கு, அதை கொண்டு என் மேல் போடுங்கோ. அப்ப கிருஷ்ணனே வந்த மாதிரி எனக்கு தெரியும்னு சாதிக்கிறான் அந்த பாசுரத்திலே. நான் உள்ளே உருகி நஞ்சின் இருக்கேனப்பா, ரொம்ப குறும்பு செய்கின்ற மகனாய் அவன் இருக்கான், என் அப்படியே அவன் மேல நான் அள்ளி பறிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறா. பெருமாளுடைய வாயிலே வந்த நீரை என் மேல் தெளியுங்கோல், அமுதவாயிலூரிய நீர்தான் குழந்த புலராமே பறிக்கு இழைப்பை நீக்கீரேன்னு சொன்னான். இதே மாதிரி ஒரு அனுபவமானது நம்மாழ்வாரோட திருவாய்மொழி இருக்கு, நாலாம் பத்து இரண்டாம் தசகத்திலே. பாலனாய் ஏருடு கொண்டு பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்ய மன்னலார் தாளினை மேடனி தன்னந்துடாயந்த மாளுமாள் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாள் தான் திருவடியிலே சூடிக்கொண்டதான திருவடியிலே சூடிக்கொண்டதான் திருத்துடாயை கொண்டு என் மேல் கொண்டு போடுங்கோன்னு நம்மாழ்வார் கதர்ற திருவாய்மொழியில. அப்படி இந்த ஆண்டாள் நாச்சார் அம்மாவாரை போலே எம்பெருமான் கண்ணன் தமக்கு வந்து கிட்டின பாடில்லை, அதனாலே எனக்கு அவனுடைய பீதக வாடையை கொடுங்கோ, அவன் உண்ட தீர்த்தத்தை கொடுங்கோ, அவனுடைய திருத்துழாய் நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமேன் குடல் மேல் சூட்டீரே, அந்த திருத்துழாய் கொண்டு என் தலையிலே சூடுங்கோ, அப்போதாவது என்னுடைய தாகம் தணிகிறதா என்று பார்க்கிறேன்ட்டு தன்னுடைய கிருஷ்ண பக்தியை நாச்சியார் வெளிப்படுத்துறா இந்த இடத்துல. கடைசியில பட்டிமேந்தோர் காரையில விருந்தாவன கஷேத்திரத்தை மங்களாசாசனம் ஆண்டாள் நாச்சியார். மாதவனன் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல் ஏதவன்றும் குளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே, பீதகவாடை உடைதாழ பெருங்காறு மேகக்கன்றே போல் விதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. மாதவனா இருக்கான் இவன், மானா பெரியவன், ரொம்ப தபஸ்வினா. என்ன தபஸ்னா, நமக்கு அனுகிரகம் பண்ணுதான் அவன் தபஸ், அவனுக்கு சத்தியம் அதுதான் அவருக்கான் பெருமாள் இருக்கான். என் மணின்னா மணின்னா மனு சுவாவமானவன், முந்தானையிலே முடிந்து கொண்டு ஆளும்படியான சுவாவத்தை உடையவன் மாலைய மணிவண்ணா பாத்திரத்துக்கு பெரிவா பண்ண வியாக்கியானம். அதே மணி சப்தத்தை இங்கு ஆண்டாள் நாச்சார் கடைசி தசகத்தில் இங்கு எடுத்திருக்கார். மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல ஏதமன்றும் குளத்தாராக ஈசன். அப்படிப்பட்ட ஈசன் எப்படி இருக்கான்னா, பீதகவாடை உடை தாழ தழைய தழைய பெருமாள் நல்ல பீதாம்பரதாரியாய் கொடுத்திருக்கான். பெருங்கார் மேகக்கன்றே போல், ஒரு கார்மேகக்கன்று எப்படி நடந்து வருமோ ஒரு வீதியிலே, அதை போல நடந்து வருகின்றான். எங்கு நடந்து வரான்? விருந்தாவன க்ஷேத்திரத்திலே பெருமாள் நடந்து வரான். அதை பார்த்தேன், விருந்தாவனத்தே கண்டோம். விருந்தாவனத்தில்தான் பெருமாள் நடந்து வரான் சொன்னார் சுவாமி தேசிகன். பாதுகாசகத்து ஒரு ஸ்லோகம் சஞ்சார பத்ததியில வரும். என்னன்னா, நந்தன துல்லியமாசீத்னு வரும். அப்படின்னா பெருமாள் தன்னுடைய கிருஷ்ணன் தன்னுடைய பாதுகையை போட்டுண்டு விருந்தாவன க்ஷேத்திரத்திலே பெருமாள் நடந்து போயிட்டு இருக்கான். பெருமாளுடைய பிருந்தாவன க்ஷேத்திரத்துக்கு பெருமாள் ஏழத்துக்கு முன்னாடி ஒரு நெறிஞ்சு முள்ளு காடா கடந்துதான் அந்த க்ஷேத்திரம். பெருமாள் எப்படி தன்னுடைய பாதகையை போட்டுண்டு அந்த க்ஷேத்திரத்திலே பெருமாள் வீதியார வருவான். பீதகவாடை உடைத்தாழ பெருங்கார் மேகக்கன்றே போல் வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்பது ஆண்டாள் நாச்சியார் வாக்கிங்க. அப்போ பாதுகாசத்த சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாதிச்சார் அந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் பாதுகை சாத்தின்னு அங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு நெறிஞ்சமுள் காடா கடந்தது. எப்போ இவன் பாதுகை சாத்தின்னு எள்ளிட்டானோ, அதாவது இந்திரலோகத்தினுடைய கூடதான அந்த மலர் தோட்டங்கள் எப்படி இருக்கும் அங்க, அந்த விருந்தாவனம் அவனுடைய தோட்டத்துல எவ்வளவு புஷ்பங்கள் புஷ்பிச்சிருக்குமோ, அதை போல இந்திரலோகத்தினுடைய அந்த உத்தியானம் போல இந்த விருந்தாவனம் ஆயிற்று அப்படின்னு சஞ்சார பத்தியத்திலே ஒரு ஸ்லோகம் சட்டு ஸ்லோகம் அப்படி எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த இந்திரலோகத்தை போலே அந்த புஷ்ப தோட்டத்தை உடையதா உடைக்கும்படியான சமமாக இந்த விருந்தாவன க்ஷேத்திரம் ஆச்சு. அது எதனாலன்னு கேட்டா, இந்த பாதுகையின் மகிமையாலேன்னு சாதிச்சா. ஏன்னா பெருமாள் நடந்து வரான், வீதியார வருவான்னு சாதிச்சுட்டா விருந்தாவனத்துல வீதியார வருவான். அப்ப பெருமாள் திருவீதி கண்டருளான். ஒவ்வொரு அச்சாமூர்த்தியும் நமக்கு ஒரு யாழி வாகனமோ சிம்ம வாகனமோ கருடோத்சவமோ இல்ல திருத்தேர் உற்சவமோ பரியோ, இதெல்லாம் எதுக்கு பெருமாள் வீதியில வரான்னா, பெருமான சன்னதியில போய் சேவிக்க முடியாதவாளுக்கு பெருமாள் தான் ஒவ்வொரு அழகா திருக்கோலம் சாத்தின்னு வந்து நமக்கெல்லாம் இந்த அளவும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான்னா, நம்ம பேர்ல இருக்கிற பெருமாள் திருவுள்ளத்தில் உள்ளதா பரிவானது அந்த தயா குணமானது பெருமாளை தன்னை ஒவ்வொரு குடம் சாத்திண்டு தானே ஏழி வந்து நம்ம மாத்து வாசல்ல வந்து உபகாரம் சுவீகரிச்சு நமக்கு ஸ்ரீஷடகோபத்தையும் பிரசாதித்துட்டு பெருமாள் நகர்ந்து போறான்னா, பெருமாளுடைய அந்த என்ன சொல்லு எப்படின்னு சொல்ல தெரியல அடி எனக்கு. அந்த குணம் இறக்க குணமானது எப்படி இருக்குன்னா, ஆஸ்திகால் பேர்ல ஆஸ்திகாலைக்கு ஒன்றுனா ஓடி வந்துடுவான் இல்லையா? பெண்ணுளாம் சடையினானும் பிறவன உன்னை காண்பான், என்னிலா ஊழி ஊழி தவம் செய்தா வைகு நிற்ப விண்ணுளா வியப்ப வந்து ஆனக்கண் அருளகி இந்த கண்ணரான்னு சொன்னார். கலைகனா கருதுமாறேன் திருமாலில தொண்டடிப்பாடுவார் 44வது பாசுரம். இத்தனை பேர் தபஸ் பண்ணிட்டு காத்துன்னு இருக்கா, யானை கத்தித்து ஆதி மூலமே கத்தித்து ஓடி வந்துட்டான் கருடாருடனா வைகுண்டத்திலேருந்து பெருமாள். அவனுடைய இறக்க குணமானது அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் விருந்தாவனத்தில் இருக்கான், பெருங்காரமேக கன்று போல இருக்கான், பீதகவாடை தழைய தழை ஒடுக்கின்றிருக்கான். அவன் மாதவன் மனுஷபாவமானவன் இருக்கான், அவன் வீதியார் வருகின்றான். அப்படிப்பட்ட பெருமாளை நான் விவாகம் செய்ய வேண்டும், அதனாலே பெருந்தாளுடைய பீதானுடைய கீழ் பிரியாதென்றும் இருப்பாரே. யார் இருப்பாருன்னா, பருந்தாள் கழித்து கருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல். இந்த கோதையினுடைய சொல்லானது விட்டுதித்தன் திருமகளாய் அவதரித்த இந்த கோதையினுடைய சொல்லானதை மருந்து தாம் என்று இந்த சம்சார சாகரத்தை போக்கக்கூடியதான மருந்தாய் அதுவே தாம் என்று தம் மனத்து வைப்பார். நம்முடைய திருவுள்ளத்தை யார் இழுத்து வச்சிருக்காளோ இதையே கோதையனுடைய திருவாக்கே நமக்கு மருந்து என்று எண்ணி மனத்திலே இருத்தி வைப்பார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்னு கேட்டா பெருந்தாளுடைய பிரானடைக்கு. பெருந்தாள்னா இந்த லோகத்தை மொத்தத்தையும் ஒரு அடியிலே அளந்தான் பூமியை, மேல் லோகத்தை ஒரு அடியிலே அறந்தான், ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. இப்படிப்பட்டதான பெரிய தாளை உடைய பெருமாள் பூவராகவனாய் பெரிய அவதாரம் பண்ணான், மகா வராக அவதாரம் பண்ணான், திருவிக்கிரமனாய் பெருமாள் வாமணனாய் சென்று திருவிக்கிரமாய் வளர்ந்தான். ஒரு பொருளா இருளம் மூவடிமன் வேண்டி உலக அனைத்தும் ஈர் அடியால் ஒடுக்கிய திருவடியின் கீழே நம்மளைப் போல சாமான ஜீவாத்மாக்கள் எல்லாரும் என்றும் பிரியாது இருப்ப என்பதானது ஆண்டாளுடைய திருவுள்ள கருத்தாய், பிராட்டினுடைய திருவுள்ள கருத்தாய் இந்த நாச்சியா திருமொழியிலே அற்புதமாய் பாசுர ரூபத்திலே நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனாலே பெரியாழ்வாரின் பெருமகளாய் குடிமகளாய் வாழ்ந்து செல்வ சீமாட்டியாய் தான் அயோனிஜையாய் அவதாரம் பண்ணி சூடி கொடுத்த நாச்சியார் என்ற பெயர் பெற்று தன்னுடைய திருத்தகப்பினாமலே தமக்கு போதிக்கப்பட்டதான பகவத்விஷயத்திலே மனத்திலே நிறுத்தி கண்ணனையே காதலித்து கண்ணனையே அனுபவித்து கண்ணனையே பருகி உண்ணும் சோறு பருகினி தின்னும் வெத்தலைவெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி என்று கூறும்படியாக இந்த ஆண்டாள் நாச்சியார் அவனையே காதலித்து அவனையே மனமுடித்து நமக்கெல்லாம் அரிய பொக்கிஷமான திருப்பாவை என்ற வேதசாரத்தையும் அனுகிரகித்து நாராயணனே நமக்கே பரதருவான், உனக்கே நாம் ஆற்றைவோம், வேறொரு தேவத்தை நாடி நாம் செல்ல மாட்டோம், மகாவிஸ்வாசத்தோட உன்னுடைய திருவடியே நமக்கு பிராபியமும் பிராபகமாய் இருக்கும் என்று எண்ணி இந்த லோகத்துக்கு ஒரு இதம் செய்யும்படியான ஒரு அழகான ஒரு ஸ்திரீ அவதாரம் பிராட்டியினுடைய அவதாரமானது ஸ்ரீ ஆண்டாளுடைய கோதை பிராட்டினுடைய ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பூ பிராட்டினுடைய அவதாரம் அற்புதமாய் இந்த நன்னாளிலே அமைந்தது. நமக்கு நம்மளுடைய அதிர்ஷ்டம் கிருஷ்ணாவதாரத்தை போ நம்ம பிறந்திருந்தா இந்த திருப்பாவையோ நாச்சியாதர மொழியோ கிடைச்சிருக்காது. இப்ப பிறந்தோம், ஒரு கிருஷ்ணன் தான் அங்க சேவிச்சிருப்போம், கிருஷ்ணாவதாரத்தை நாம் இருந்தா இப்ப 108 திருப்பதியாயும் இன்னும் அபிமான ஸ்தலங்களாயும் பெருமாள் ஒவ்வொரு மூர்த்தியாயும் ஒவ்வொரு திருநாமத்தோடையும் தேவாதிராஜன் தேவநாதன் தெய்வநாயகன் பார்த்தசாரதி தேவப்பிரான் செங்கோலப்பிரான் அப்புறம் ரெட்ட திருப்பதி எவ்வளோ திருவேங்கடத்தான் எவ்வளோ திருநாமங்கள் எவ்வளவு கிடந்தான் நீர்வண்ணன் அவளவண்ணன் பச்சவண்ணன் இப்படியெல்லாம் பெருமாள் நமக்கு வெவ்வேறு ரூபங்களாயும் அந்த பரத்துவமே பிரிஞ்சு 108 திருப்பதியா நமக்கு அர்ச்சையிலே அவன் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக ஒரு பாக்கியத்தை நமக்கு எம்பெருமானும் பிராட்டியும் வழங்கியிருக்கா. இதை நாம் சிரசா வகித்து இந்த நல்ல பிறவியை பெருமானிடத்திலே கைங்கரியம் பண்ணும் பிறவியாக நாம் கொண்டு அவன் திருவடிக்கே கைங்கரியம் பண்ணி உனக்கே நாம் ஆட்சிவோம், நாராயணனே நமக்கே பரதருவான் என்பதை சத்தியவாக்காக கொண்டு நாமும் பிராட்டிக்கு ஆட்ட வேளை உய்வோம் என்றால் அவன் பெருமாள் மறுபிறவி அறுத்து அழியா வானில் வைக்கும் மனமேனி மகிழாத இருப்பதன்குள் என்னும்படியா உருவதுனக்கே இங்கிருக்கும் காலம் ஒரு வழியும் புகுதாத உணர்த்து வேண்டி பெறுவதெல்லாம் இங்கே நாம் பெற்று வாழ பேரடிமையால் ஏது என்று இகழேல் நீ ஏனு இங்கரியம் இங்கே இந்த உலோகத்தையும் கைங்க ஐஸ்வர்ய பலனான கைங்கரியம் எல்லோகத்திலையும் பெரிய ஐஸ்வர்யமான நித்திய ஊதி கைங்கரியமும் கடத்து எல்லோரும் இன்புற்று வாழ்வோம் என்று கூறி இந்த ஆண்டாள் நாச்சியார் பற்றி இன்னைக்கு ஒரு மணி காலம் பேசுவதற்கு அவள் அனுகிரகம் பண்ணிருக்கா. அந்த அனுகிரகத்தின் வாயிலாக பெருவாளத்தை கேட்ட விஷயங்களை மட்டும் அறிய இந்த வித்வத் சபையில விஜாபித்து எல்லோரும் க்ஷேமாய் ஆண்டாள் அனுகிரகத்தை இருக்கும்படி அவள் அனுகிரகிக்க வேண்டும் என்று அவள் மலர் திருவடியை பிரார்த்திச்சுன்னு முடிச்சுக்கிறேன். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.